ஞானவைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத்வெங்கடாச்சாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மநாதாதிபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சிதபதாம்பரே விஷ்வதத்மவிலாமோ அதத்ரதிதராணி தனாய மே அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தேஹி சிந்தோஹ ீமத்தீவலம் பிரணமாமி மூர்ஜாஹயிவாங்கிரேணுபரீந்திரமித்திரான் ஸ்ரீமத்பாங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடவோபவாங்மயம் சஹஸ்ரசாஹோபநிஷத் சமாகமம் மாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் தென்குருவூரென்றும் அருவிணிய வன்பொருணர் என்றும் ஒருமறைகள் அந்தாசி செய்தான் அதிகிணையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே பிரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர்த்தேனும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ஆமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் கீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஆண்டிகளும் போரை முதலரங்கர் வட்பு வழங்கேர் ஆந்திர தமிழ்மறைகள் ஆயிரம் இன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓட்டும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னா தமுதீந்திரவம் சேதிராடத்தீந்து பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லுப்தசஷஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீல சூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாசிஷேதை வேதாந்தாச்சாரியவர்யோ மே வைதாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சகசிரஷ்யம் தாமம் பிரபத்யே. திருவண்மண்டூர் எங்கள் திவிதேகமானது கேரள தேசத்திலே இருக்கு. மலைநாட்டு திருப்பதிகளில் ஒன்றானது. அச்சரியமாக பெருமாள் பம்பா நதி கரையிலே எழுந்தொண்டிருக்கிற கமலநாதன் அப்படின் பெருமாளுக்கு திருநாமம், கமலவல்லியின் ஆட்சியார் என்பதாக தாயார் திருநாமம். இங்கேதான் தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. கேரள தேசங்கள்லாம் திருநாவாயின் ஒரு ஒரு ஊர்ல மட்டும்தான் தாயாருக்கு தனி சந்நிதி இறங்கி கிடையாது. திருநாவாயில் இருக்கிறதுக்கு காரணம் பின்னாடி வரப்போடு திருநாமதியோ வரப்போடு. தாயார் இல்லைன்னா கூட தனி சந்நிதி இல்லைன்னா கூட தாயார் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எதுக்கேட்டா திருமார்பு நாச்சியார் அப்படிங்கிற தாயார் எப்பவுமே உண்டு. எல்லா திருமாவளுக்குமே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே தாயார் எழுந்துள்ள இருக்கிறார். அதனால எப்பவுமே பெருமாள் ஸ்ரீயப்பதி தான். ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா அப்படின்னு சாதிக்கிறார். பத்மநாபன் திராட்சியோடு கூட இருக்கார் அப்படிங்கிறார். திராட்சி வக்ஷஸ்தலத்துல நித்திய சன்னிகிதையாக நித்திய ஸ்திரீயாக பெருமாள் இருக்கார். நித்திய ஸ்திரீயாக தாயார் இருக்கார். எப்பவுமே பெருமாளோட சேர்ந்தே இருக்கார். அதனால அந்தந்த திவ்யதேசங்கள்ல அந்தந்த தாயாருக்கும் அழகா ஒரு திருநாமம் சொல்லி இப்படி திருவாரூர் தாயாரும் எழுந்திருக்கார் அப்படின்னு சொல்வதுண்டு. தனியாக தாயாருக்கு திருக்கோயில் அப்படிங்கிறது கட்டாயம் வேறுங்கள் என்பதும் இல்லை. அது ஒரு அபிமானத்தினாலே தாயார் கிட்ட கூட ஒரு பக்தினாலே அந்த மாதிரி சன்னிதி தேட பண்றோம். தாயார் திருக்கோயில் தனியா இருந்தா கூட திருமாவுக்கு உபயநட்சியமாக ஏற்கனவே இருப்பார். திருமார்பு நாச்சியார் வேற, உபயநாச்சியமார் வேற, தனிக்கோயில் நாச்சியார் வேற, இப்படி உண்டு. இப்ப இந்த திருவண்ணூர்ல பம்பா நதிக்கரையில ரொம்ப அழகான திவ்ய தேசம். ஆழ்வார்கள் எல்லாம் பாடும்போது பெருமாள் எப்படி பாடுகிறாரோ அதே போல திவ்ய தேசத்தையும் நன்றாக பாடுவது வழக்கம். ஒவ்வொரு பாட்டிலுமே அந்தந்த திவ்ய தேசத்தை சொல்லும்போது திவ்ய தேசத்தின் பெருமை அப்படிங்கிறது தனியா தெரியும். வேற இடங்கள்ல பெருமாள் திவ்ய தேசத்துக்கே பெருமை அப்படின்னு சொன்ன மாதிரி கூட ஆழ்வார்கள்லாம் பாடுவது. திருவேங்கட மலையை சொல்லும் போது எந்த மாலை காட்டிலும் அந்த மலைக்கு பெருமை ரொம்ப அதிகம். காலூர் கரைகாசு சுதீப்பன் அப்படின்னு தேசியம் சாதிக்க ரொம்ப காலோர் பிரச்சனை இருக்கு. அதான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு அந்த பெருமையா அப்படின்னு சாதிக்க. அந்த மாதிரி நாம இப்பவும் போன பட்சத்துல பார்க்கும்போது திருக்குறும்புலி எம்பெருமான் அந்த எம்பெருமானை ஆழ்வார் பாடும்போது அந்த திருக்குறும்புலி அதன்மே அறிய பெற்று வல்லார் வைஷ்ணவர் அப்படின்னு ஆழ்வார் கடைகள் மேலே ஆழ்வார் அவர்கள் செய்த பத்து பாசனங்கள் அப்படின்ற. அப்போ அழகா வியாக்கியானத்தில் சொல்லும்போது எம்பெருமான் மேலே ஆழ்வார் அருள் செய்த திருக்குறும்படி எம்பெருமானை பற்றி ஆழ்வார் அருள் செய்தது அப்படிங்கிறது இருக்கட்டும். அது அவன் இருந்த ஊரிலே பிரீத்தி அதிசயத்தாரு இந்த திருவாய்மொழி திருக்குறும்படி விஷயம் என்கிறார். திருக்குறும்படி எம்பெருமானை காட்டிலும் திருக்குறும்படி ஆழ்வார் ரொம்ப பிடிச்சிருக்கான் அந்த விவேகம். ஆனால் திருக்குறும்படி அதன்மே நிறைய கற்று வல்லார் அப்படிங்கிறார். இன்னொன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ஊரே சொரூப நிரூபமாக இருக்க பெருமாள் தனியாக சொல்ல வேண்டாம் திருக்குறும்புடினே சொல்லலாம். அந்த மாதிரி ஊரை வைக்க பெருமாள் சொல்லணும். நமக்கெல்லாம் அப்படிதான் அந்த பல இடங்கள்ல திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய திருநாமம் தெரியாட்டா கூட ஊரை இட்டு பெருமாள் பற்றி சொல்லுவது வரும். மனுஷர்கள்ட கூட அவன் இந்த ஊர் சுவாமி புரிசன் சுவாமி வெள்ளிவளம் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி மதுராந்தகம் சுவாமி அப்படிதான் சொல்றாரு. முத்தமூர் சுவாமி சுவாமி கோழியாரம் சுவாமி எல்லாம் அந்த சுவாமியுடைய திருநாமம் கோழியான சுவாமியுடைய திருநாமம்னு கேட்டா பல பேருக்கு சொல்ல தெரியாத கருவ சுவாமியுடைய திருநாமம் எதுவும் பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்தந்த பிரதேசத்தை இருக்கு அவ இருக்கக்கூடிய பிரதேசத்தை இருக்கு அந்த சுவாமிகள் வந்து திருநாமங்கள் பிரசித்தமா இருக்கும் பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமாளுக்கு கூட அந்தந்த திவ்ய தேசங்களிலே ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு தான். அதனால்தான் அந்த இடத்துல பெருமாள் வந்து எழுந்துள்ளிருக்கார். அதே போல பார்த்தோம்னா திருக்குறும்புலி நம்பினே அவருக்கு திருநாமம் பெருமாளுக்கு அப்படி ஒரு திருநாமையும் உண்டு. அதனால அப்படி இருக்கக்கூடிய பெருமானே ஆழ்வார் அனுபவித்து பாடினதை பார்த்தோம். அதே மாதிரியாக இங்கேயும் திருவண்ணூர்ல என்ன கேட்டா இந்த பெருமாள் கமலநாதன் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் நின்ற திருக்கோலத்தில் இருக்க ஆச்சரியமா சேவசாதிக்கிற சின்ன கோயில் தான். ஆனாலும் அந்த ஊருடைய பெருமை ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த ஊருனாலே பெருமாள் வந்து ஈடுபட்டு அந்த ஊரிலே ஈடுபட்டு நாயகியான என்னை மறந்தாரே அப்படின்னு நாயகி சொல்ற முதல் பாசுரத்துல திருவண்ணூரில் உள்ள இரவதிக ஐஸ்வர்யத்தாலே என்னை மறந்திருக்கிற எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு நல்ல புதுசா சொல்ல ஒரு ஊர் கிடைச்சிருக்கிறான். அப்புறம் எங்க நடக்க போறோம் மதுராம் யஷ கோவிந்தா அப்படிங்கிற மதுராம் பிராப்த கோவிந்தா கர்ணமேஷி கோகுலம் அப்படிங்கிற ஆயர்குல பெண்கள் எல்லாம் கிருஷ்ணன் மதுரைக்கு கிளம்பின போது ரொம்ப வருத்தத்துல இருந்தார். இவர் வந்து கூட்டுனு போறார் அக்குருவரன்ங்கிறவர் கண்ணை வந்து கூட்டுன்னு போறார் மதுரைக்கு கழிச்சுன்னு போறார். உடனே கவலைப்படுறது போனா போன இடத்துல கமிஷன் வருத்தத்தை வந்து திருப்பி வந்துள்ளான் அப்படின்னா அவனால் ஆமாட்டான்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா மதுராம் பிராப்தி மதுரைக்கு போனோம்னு திரும்பி வருவாங்க. இப்படிப்பட்ட அழகான இடம் மதுராம் பிராப்தி கோவிந்தாக கச மேஷிக்கு கோகுல் எங்கேயாவது டவுனுக்கு போனா அவன் திருப்பி கிராமத்துக்கு வருவாள். எல்லாரும் கிராமத்திலேருந்து டவுனுக்கு போறவா நிறைய பேர் இருக்கா. அந்த காலத்துல பார்த்தா ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள் கிராம அக்ரஹாரங்கள் கொஞ்சம் கிடையாது. நாவல் பார்க்கணும்னு ஒரு அக்ரஹாரம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி நாவல் பார்க்கறத சுத்தி அந்த பரிசரத்துல இருக்கக்கூடிய அக்ரஹாரங்கள் தான் பழவேரி விதிவலம் சோகத்தூர் கையார் அது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நாவல் பார்க்கறத சுத்தி ஏகப்பட்ட அக்ரஹாரம் இளங்காடு அதெல்லாம் சுத்தி இருக்கு. அக்ரஹாரம் சொன்னா அதெல்லாம் நிறைய பேர் வேதாத்தியனம் பண்ணவர்கள் நிறைய பேர் அந்தந்த கிராமங்கள்ல இருந்திருந்தார்கள் ஒரு காலத்துல. ஒரு காலத்துல 1000 வருஷம் முன்னாடி இல்ல, ஒரு 100 வருஷம் முன்னாடி. 100 வருஷம் முன்னாடி இந்த அக்ரஹாரத்தெல்லாம் பல பேர் வேதாத்தியர்கள் சாஸ்திரா தேவங்கள்லாம் பண்ணி பண்டிதர்களை உரத்தி உரத்தி விடங்கிறார். இது மாதிரி நிறைய கிராமம் இருக்கு அங்கே இருந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக இந்த பக்கம் கலந்து பார்த்தா அந்த நிறைய அத்தி பூச்சின்னு நிறைய ஏற்பட்டது. அந்த மாதிரி இங்கே திருநெல்வேலி பக்கம் வந்தானா இங்கே ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள் நிறைய இருக்கு. இந்த பக்கம் தான் அக்ரஹாரம் தமிழ்நாட்டில் இருக்க அக்ரஹாரம் பார்த்தாலே அதுல 100 மடங்கு வரும். அந்த அளவு அக்ரஹாரங்கள் தான் இருக்கு. அங்க இருக்க மொத்த பேரும் அந்த அத்தியனம் பண்ணவர்கள் வைத்தியர்கள் தான் இருக்காங்க. அதான் அக்ரஹாரம் பேர். அதனால்தான் வந்து சுரோத்திரியம் மானியமாக அவளுக்கு எல்லாம் கொடுத்த அக்ரஹாரம் எல்லாம் அதெல்லாம் எங்க போச்சு. அங்க இருப்பாங்க எங்க பண்ணனா எல்லாரும் டவுனுக்கு வந்துட்டா திருப்பி எங்க போக்குற மாதிரி. அதனால மதுரா பிராப்தி கோவிந்தா மதுரைக்கு போனவன் தெரிய வருவானா அப்படின்னு கேட்டாராம். அதனால அந்த ஊருக்கு அத்தனை பிரசித்தி இருக்கு, அத்தனை சௌகரியங்கள் தான் இருக்கு. இந்த காலத்துல இந்த காலத்து சௌகரியம் பார்த்தான்னா பட்டணத்துல இருக்கிற சௌகரியங்கிறது கிராமத்துலாம் கிடையாது. அதனால முன்காலத்து வாழ்க்கை முறை அப்படிங்கறதே வேற. அப்ப இந்த காலத்து வாழ்க்கை முறைங்கிறது முறை மாறி போன அப்படினாலதான் இப்ப எல்லாம் மாறி போகுது. அது இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி அங்க போயாச்சான மதுரைக்கு போயிட்டான்னா கண்ணன் நம்மள எல்லாம் மறந்துடுவான்னு சொல்லிட்டாரோ நம்ம நினைவே வராது. கோபுரத்துக்கு வரமாட்டான், கோபுரத்தையே மறந்துடுவான், நம்ம எல்லாரையும் மறந்துடுவான் அப்படின்னா சொல்றான். ஆனா அங்க போய் கண்ணன் மதுரைக்கு போய் இவர்கள் நினைவே தான் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அந்த மாதிரியாக இப்ப நாய்க்கு என்ன சொல்றாருன்னா திருவண்ணூர் மாதிரி ஒரு உத்தமமான ஊர் கிடைச்சதுன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு போறான் ஏன் நாளைக்கு ஒரு நினைவு அவங்க அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி உத்தமமான ஒரு விவேதத்தை இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து சில பட்சிகளை நாயக்கியானவர் தூது விடுகிறார். என் நிலைமையை போர் சொல்லுங்கள் எம்பெருமான் தான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஆரம்பத்திலே முதல் திருவாரூர் மொழியில திகழ் பூங்கழிவார் என்று ஆரம்பித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இரண்டாவது பார்த்து இப்ப பார்த்தான். காதல் நெண்பிடையோடு உடன் மேயும் கருணாராய் வேத வேள்வி ஒளி முடங்கும் தன் திருவன் வந்தூர் மாதன் ஞானமெல்லாம் உண்ட நம் பெருமானை கண்டு பாதம் கை தொழுது பணியேர் அரியேன் திறமே. நல்ல காதல் நிறைந்திருக்கிற பெண் பட்சியோடு கூட பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாரையே நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நாரை பட்சியே கேட்கிறார். வேத வேள்வி சப்தங்கள் எப்பொழுதும் முழங்கிக் கொண்டிருக்கிற திருவண்ணூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ஒரு காலத்திலே உலகத்தை எல்லாம் உண்டு தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் அவன் நம்பெருமான். அவனுடைய திருவடியை போய் கை தொழுது நீ என்னுடைய திறத்தை என்னுடைய நிலைமையை அவனிடம் செய்து சொல்ல வேண்டும், வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்று பேடைகளை பிரார்த்திக்கிறார். பேடைகளை நாரைகளை பிரார்த்திக்கிறார். நாராய் அப்படின்னு தான் ஆரம்பத்துல காதல் நெஞ்சடையோடு உடனேயும் கருணாராய் என்று பகுவசனமாக சொன்னது பேடைகளையும் கூட்டி சொன்னபடியே. பேடைகளையும் கூட்டி பேடைனா பின்பற்றி பெண்பட்சியையும் கூட்டு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் என்பதாக அர்த்தம். இந்த பாட்டுல ஆரம்பத்துல பட்சியை சொல்லும் போதே அழகாக சொல்ற காதல் மென் பெடையோடு உடன் மேயும் கருணாராய். நாரைகள்னா அப்படி எப்படி சுத்தின் இருக்கான் மேஞ்சிட்டு இருக்கு. மாடு மேயும் போது வயதுல முழுக்க மேயும் இல்லையா, பல இடத்துல போக முடியாது, பல மாடுகள். அந்த மாதிரியாக நாரையானது ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துல இப்படி இப்படி போயிடுது. கூட காதல் மென் பெடை அப்படின்னா பெண் பட்சி இருக்கு, அது ரொம்ப காதலோட இருக்கான். காதலோட மென்ன மிருகு மிருதுவான அதாவது மிருது சுபாவத்தோடு கூட இந்த ஆண் பட்சியிடம் அதிக காதலோடு கூட இருக்கக்கூடிய பெண் பட்சி. அந்த பெண் பட்சியோடு உடனேயும் கருணாராய் அதோடு கூட திரும்பின் இருக்கான் இந்த நாராய் அப்படிங்கக்கூடிய ஆண் பட்சி இணைந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் நாய்க்கு சொல்லுவதற்கு காரணம். இது எல்லாம் பண்ண பாத்தியம் பாருங்க, இந்த பெண் பட்சியும் ஆண் பட்சியுமா இவ்வளவு சந்தோஷமா திரும்பி இருக்கு. ஆனால் நான் தான் என் நாயகனை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறேனே அப்படின்றார். எப்படியானால் ஸ்ரீமத் ராமாயணத்துல மயூர் ஆனாமே ஒரு மயில் காடு, ஒரு காட்டுக்கு பெருமாள் போன போது அங்கே பம்பா தீரம் தான் அதுவும், இங்கேயும் பம்பா தீரம் தான், திருவண்ணூர்ங்கிறது பம்பா தீரம், அங்கேயும் பெருமாள் அங்கே பம்பா தீரத்தில் போகும்போது நிறைய மயில்கள்லாம் இருக்கு, அதுல ஆண் மயில் இருக்கு பெண் மயில் வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கு, அதை பார்த்து பெருமாளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போகுது, இந்த மயில்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பச்சை லக்ஷ்மண நிருத்தியந்தம் மயூர மனம் நிருத்தி, ஒரு மயில் ஆடுறதுனா கூட சில மயில்கள்லாம் ஆடி மயூரானாம் வகை மயில் மயில்களுடைய காட்டுல இது நடந்துக்காது. என்கிட்ட நான் பிரிவை பிரிஞ்சு இருக்கேன் ஆனா அது நடந்திருக்காது, ஏன்னா பிரிந்தா ஆடுமா சந்தோஷத்தில் ஆடி இருக்கேன் என்பதெல்லாம் பேசுகிறார் திருமண லக்ஷ்மண் கிட்ட பேசிய அப்படின்னு. அதே போல நீ ஆடுவார் இந்த பாசங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு பாட்டுலையுமே அந்த திவ்ய தேசத்தையும் சொல்ற, அது மாத்திரம் இல்லாமல் அத முதல் வரியில சொல்லும்போது அந்த பட்சிகள் பத்தி இருக்கும், அடுத்த வரியில சொல்லும்போது அந்த திவ்ய தேசத்தை பத்தி இருக்கும், அதுக்கு அடுத்த வரையில அந்த எம்பெருமானை பத்தி சொல்லியிருக்கும், அதுக்கு அடுத்த வரியில என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவார்கள் அப்படின்னு இருக்கும். இதுல பத்து பாட்டுமே இதுதான் அழகா வரும், ரொம்ப ஆச்சரியமான பாசம் வந்துதான். அதாவது பறவைகளை சொல்லி எம்பெருமானை சொல்லி திவ்ய தேசத்தை சொல்லி என் நிலைமை எடுத்து சொல்லுவோம். எல்லா பாட்டுமே நம்ம முதல் பாட்டம் என்ன பார்த்தோம், வைகள் ஓம் கழிவான் வந்து மேயும் குறுகினங்காறு, அந்த கருகிலே வந்து மெய் கொண்டிருக்கிற குருபக்ஷிகளேன்னு கூட்டான். இரண்டாவது வரையில செய்கொள் தென் அலுயர் திருவன் வண்டூர் உரையும், வயல்கள் தான் தென்னல்கள் உயர்ந்த மரம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய திருவன் வண்டூர் நல்ல சமிருத்தமா இருக்கக்கூடிய திருவன் வண்டூர் கைகொள் சற்று என் கனிவாய் பெருமானை கண்டு, மூணாவதுல பெருமானை சொல்ல கைகள் கூப்பி சொல்லி இணையாட்டியே சாதன்மையேகளும் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து சொல்றேன். ஏ எல்லா பசங்க வருது காதலின் பெடையோடு உடன் நேயும் கருணாரே, நல்ல பெடையோடு கூட அழகா காதல் பெண்பெண் ரெண்டு சாட்சி உள்ளே காதல் இருக்கக்கூடிய பெரிய சொல்ல காதலே வெளிப்படை ரொம்ப ஆசையோடு இருக்காங்க இல்லைங்க, ஆசையே தான் நாயகன் மேல இருக்கிற ஆசையே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான். பொதுவா ஒருத்தருக்கு ஆசைன்னு இருந்தால் கண்கள்ல தெரியும், நல்ல ஆசை அப்படின்னு இருந்தால் வார்த்தைகள்ல தெரியும், கண்ணுல தெரியும், முகபாவங்கள்ல தெரியும், நடைமுறைகள்ல பாவனைகள்ல எல்லாத்துலயும் தெரியும், ஆடைகள்ல தெரியும், அலங்காரத்துல தெரியும், மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது மொத்தத்திலையும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செயல்களிலும் அவருடைய கண்களிலும் அவருடைய மனத்திலையும் அவருடைய சீர்களும் எல்லாத்திலையும் தெரியும் இல்லையா. அதுவும் இல்லாம காச விழா காதிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றையும் எந்த அளவு அவருக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பேடை இருக்கே பெடை இருக்கே அதாவது பெண் பட்சி, இதற்கு ஆண் பட்சி மேல அத்தனை ஆசை, அந்த ஆசை மொத்தம் அதனுடைய சரீரத்துல பூர்ணமா தெரியலாம். தெரியும் போது இந்த பட்சி தான் காதல், இந்த காதலுடையதுல காதலே ஒரு வடிவெடுத்து வந்த மாதிரி அப்படின்னா அதனாலதான் காதல் மென்பதை அப்படின்னு இதுவா ரொம்ப காதலாக கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம் யோகம் அப்படிங்கிற கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி, கிருஷ்ணனுடைய ஆசை அப்படிங்கிறது ஒரு ரூபம் எடுத்து வந்தா அதுதான் ஆழ்வார். கிருஷ்ண பக்தினா எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி ரூபம் கூட நம்ம அப்படின்னு இல்ல, கிருஷ்ணனுக்கு ஜனங்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட அது எப்படி இருக்குன்னா அதுதான் நம்ம ஆழ்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், கிருஷ்ணன் கிட்ட பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இருக்கே பிரீத்தி, அந்த பிரீத்தியே ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மொத்த பேருக்கு இருக்கக்கூடிய பிரீத்தியை ஒரு ரூபம் எடுத்து வச்சா அதுதான் நம்ம ஆழ்வார். இன்னொன்னு பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஜனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அளவில்லாத ஆசை இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஆச்சரியர்கள் கிட்ட அதுவே ரூபம் எடுத்து வந்தா அதுதான் நம்ம ஆழ்வார். அதனால்தான் நமக்கு திருவாயுமே தான் சொல்ற கிருஷ்ணனுடைய அனுகிரகம், கிருஷ்ணனுடைய கருணை, கிருஷ்ணனுடைய பிரீத்தியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா நம்ம ஆழ்வார்ன்றது தெரியாமல் தான் நமக்கு இந்த மாதிரி அழகான பாசனம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிகிறது. அந்த மாதிரி காதல் மென்படை, காதலே மென்படையாக வந்திருக்கான், காதல் மென்படையோடு உடன் மேயும் கூடவே போயிருந்தது, இது தான் பற்றி இருக்கேன், அது எங்க போறதோ அங்கெல்லாம் கூட போயிடும். என்ன காரணம்? நான் காதல் தான் காரணம். திரியினுடைய காதலை அறிந்து கூட திரியும் தேவனும் உண்டாவது என்று விஷ்ணுவிடாக சொல்லுகிறார். அழகா சாதிப்பார். பெண்ணுடைய காதலை தெரிந்து கொண்டு ஒரு ஆண் பக்தியாக அது போன இடத்துல கூட போயிருக்கு, அது மேல இடத்துல இது கூட நீங்குது, அதை விட்டு பெரிய மனம் இல்லாமல் அது நின்னா நிற்கும், அது போனா போகும், இப்படியே பின்னாடியே போயிடு. அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரா? அந்த நாய் நம்ம கிருஷ்ணனும் இருக்காரு, இப்படி ஒரு பக்தி இருக்கு. தன்னுடைய நாயகியை மறந்து திருவண்ணூர்ல போய் சுகமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன நாயகி யாரால் எந்த இடத்துக்கு போனாலும் அவரை விடமாட்டேன் விடமாட்டேன் தீன் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆண் பக்தி இல்ல. ஒரு பெண்ணுடைய பாவத்தை புரிந்து கொண்ட இது இங்க பெண்ணுடைய எண்ணத்தை எத்தனை நாளாலும் புரிந்து கொள்ளாத அவன் இங்க அப்படின்னு நினைக்கிறார். காதல் மென்பெடையோடு உடன் வேயும் கருணாராய், அப்புறம் கருணாராய் கருத்திருக்கிற பேடையோடு கூட திரிகையாலே உடம்பு வெளுக்காலே காந்தி பெற்றிருக்கிறேன், என்னை போய் விறகிகளாயிருப்பார்க்கிறேன் உடம்பு வெளுப்பது என்று கருத்து நாராய் பக்ஷியே நாரை பற்றிய கருநாராய் கருப்பாக்கு என்ன கேட்டானா, அந்த நாயக்கனை விட்டு பிரிஞ்சு இருந்தா உடம்பு வெளுத்து போயிடும், அது ஒரு லட்சணம். அப்படியானால் அந்த பிரிவு தாங்காமல் மனசுல இருக்கிற துக்கத்தினாலே உடம்பு விழுத்து போயிடும் என்று சொல்லுகிறார்கள். அது இல்லாமல் இது நல்லா கருப்பா பிரகாசமா இருக்கணும், ஏன்னா நாய்கியோட கூட இருப்பது உடம்பு விழுத்துறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாத விடுது. அந்த பெண் நாய்களோட கூட கூடவே எப்பவுமே பிரிவு கொண்டு இருக்கிறதுனாலே கருணாரா கருப்பா என்ன மாதிரியா அப்படின்னு நினைக்கிறாள் அந்த நாய்க்கு. என்னை போல விலகி இல்லை எனக்கு உடம்பு விழுத்து போச்சு, ஏன்னா நான் விரக திசையில கஷ்டப்பட்டு இருக்கிறபடினாலே உடனேயும் கருணாராய் வேடவேள்வி ஒளி முடங்கும் தன் திருவன் வந்தூர். ஆசிரியமான ஒரு திருவன் வந்தூருடைய அடுத்த பெருமையை சொல்றார். முதல்ல சொன்ன போன பாசுரத்திலே சொல்லும் போது எப்படியானால் அந்த நெல்கள் எல்லாம் மரல் போலே உயர்ந்து இருக்கக்கூடிய செய்கொள் செங்கல் உயர் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னன்னா வேடவேள்வி ஒளி முடங்கும் வைதிகமான ஊர், ரெண்டு துணிதான், ஒன்னு வேத மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், வேத பாராயணங்கள் பண்ணிக் கொண்டிருப்பார்கள், வேத அத்தியனம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது விரைவினா யாரும் யாகத்துல நிறைய மந்திரங்கள்லாம் தியானங்கள்லாம் பண்ணுவான், புரத மந்திரங்கள்லாம் சொல்லுவான், புரத காமதானங்கள்லாம் பண்ணுவான், யாகத்துல எல்லாமே உரக்க சொல்லுவார்கள். இந்த இடத்துல மெதுவா சொல்லணும் இருக்கோ அதெல்லாம் மெதுவா சொல்லுவான், சத்தியத்தை உரக்கதான் சொல்லுவார்கள். அப்ப உரக்க பண்ணா அந்த அந்த சப்தமானது புறந்தது திருவண்மந்தூருக்கு அடையாளம் என்ன அப்படின்னா தூரத்திலிருந்து வரைக்கே வேத வேள்வி ஒளி எல்லாம் கேட்கணும், ஊர் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க, வேற அடையாளம் எதுவும் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வைதிகமான ஊர். அப்ப ஏன் பெருமாள் விட்டு வரப்போற பெருமாள் மிகவும் பிடித்ததான வேதமும் யாகமும் இடைவிடாமல் நடக்கும்போது வேலகோஷத்தும் யஜ்ஞத்திலே சக்கராதி கோஷங்களும் குழந்தைக்குள்ளிச்சியா இருக்கேன் இருக்கிறபடினால குளிர்ச்சியா இருக்கான், சாபம் இல்லாமல் இருக்கான், சம்சார சாபம் இல்லாமல் இருக்கான், சம்சார சாபம் தட்டாதிருக்கிற திருவன்வந்தூர் நாதன் அப்படிங்கிற. ஏன்னா வேதமும் யாகாதிகளும் இருக்க வைதிக காரியங்கள் இருக்க சாம்சாரிக துக்க துக்கங்கள்ல எங்க வரப்படுது மொத்தம் எதுவும் கிடையாது. அதனால எப்படியானால் நல்ல கிராமம் நல்ல இடமே அதுக்கு லட்சணமே வேத மந்திரம் அத்திரே பிரம்மரச ராமாயணத்தில் வரும். லங்கையில கூட வேதகோஷம் கேட்டுதான், ஆஞ்சநேய சீலாத்திரை தேடி போகும்போது இம்மாலய இடையில வேதகோஷம் கேட்டது. நல்ல ஊருக்கு அடையாது, கத்தில நல்ல சப்தங்கள்லாம் கேட்கணும், ஊர்ல மெப்பவே கிராமங்கள்லாம் வாசல்ல கொண்டு சொல்லுவோம். விமானம் 6 மணிக்கு பசங்களை எழுதி கொடுத்தாங்கன்னா இல்ல 5 மணிக்கு கேட்டு கொடுத்தாங்கன்னா 5 மணிக்கு வாக்கத்தை உட்காந்து வேற மந்திரங்களை சொல்ல அது ஒவ்வொரு ஊருக்க கேட்கும். ஊருக்கு ஊருக்க மங்களம் தானே, அங்கங்க எத்தனை முன்னாடி இல்லையா இத்தனை கிராமங்கள் இருந்தது இல்லையா, இத்தனை கிராமங்களையும் வேத கோஷம் இருந்துருக்கு. எல்லா கிராமங்களையும் ஒரு இடத்துல வேத கோஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேறுபடுறவங்கள்லாம் இருக்கிறது விஷயம். அப்ப எப்படி இந்த மாதிரியான அரசாங்கம்லாம் வராது, இப்ப தேசத்துக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் இன்னும் வராது. எல்லாம் வந்து இந்த மாதிரியாக அடையாளமாக வேறு ஒளிகள் கோபத்தையும் கோபுரத்துல சுண்டாவனத்துல போகும்போது அந்த காற்றால விமான வேலையில எல்லாரும் பயிர் கிடையும் போது கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லி பாட்டாக பாடி கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் பாட்டாக பாடி அவர்கள் கை கடையும் போது அந்த சப்தம் கை கடையிற சப்தம் கிருஷ்ண கிராம சப்தம் கேட்டு வரும்போது அப்போ சித்தாயத்தினா மரலிங்க லோசனம் வேதாந்தனாம் ஜீவம் அஸ்மிஷ்டி நிர்மந்தன சப்தம் அஸ்கிருதா நிலக்கதே ஏக திசாம் அமங்கலம் அமங்கலமே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணகான் தான் எல்லா இடத்துலையும் கை கடையிற சப்தமும் நல்ல சப்தம் தான், மங்களமான சப்தம் தான். அதனால தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் கூட மங்களமாக்கும் தனம் பெரும் ஆணை கண்டு ஞானமெல்லாம் உண்ட உலகத்தை எல்லாம் அன்றைக்கு தன் திருவயிற்றிலே வைத்து ரசித்த என்பதாக அர்த்தம். பழைய காலம்னு ஒண்ணு இருந்தது, அது கொஞ்ச நேர காலம் கிடையாது, பழைய காலத்துல ஒண்ணு கிடையாது. லோகங்களை எல்லாம் ரொம்ப சுருங்கி போடுது, எல்லாம் சூக்மமான ஒரு நிலை. ஞானம் புதிராங்கெல்லாம் அதிகமாக இல்லாமல் சுக துக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி எல்லாம் சுருங்கி போய் இருந்த சமயத்துல பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் வர வரைக்கும் எத்தனையோ கோடி வருஷங்கள் அது மொத்தத்தையும் எந்திரமான் தான் தன் திருவயத்துல அதெல்லாம் வச்சு ரசிக்கிறான். ஏன்னா பின்னாடி சிருஷ்டி இதெல்லாம் அழிந்து போகாது, இந்த வஸ்துக்களை எல்லாம் பத்திரமாக ரட்சித்து சிருஷ்டி காலத்துல மறுபடியும் சிருஷ்டி பண்றான். இல்லாட்டா பிரளய காலத்துல என்ன பண்ணணும், உள்ளதும் போட்டு என்ன பண்றது. அதனால பரம உபகாரம் சொல்றாங்க, ஞானமெல்லாம் உண்டு சொல்லும் போதெல்லாம் பரம உபகாரகன் பரம உபகாரகன் அவன் அந்த வித்தியாசப்படினால்தான் இன்னைக்கு நாம இருப்போமா. ஏன்னா இந்த லோகமும் கிடையாது, அச்சேதனமும் வேண்டு, இந்த லோகமும் கிடையாது, நாமனும் கிடையாது. கோடிக்கணக்கான ஜீவர்கள் பல கோடிக்கணக்கான ஜீவர்கள் ஜீவர்கள் மனுஷர்கள் மட்டும் இல்லை, மனுஷர்கள் பட்சிகள் மிருகங்கள் குடும் குச்சிகள் உட்பட எத்தனை ஜீவர்கள் இருக்காலும் மொத்தமே எல்லாரும் வித்தியாசிக்கலாம். பழைய அத்தனையிலேயும் அப்படியே அவர்கள் சேர்த்து ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா சமஸ்தியாக வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில வச்சு பகவான் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தபடினால்தான் அத்தான கால விசேஷம் வரைக்கும் மறுபடியும் சிருஷ்டிக்கணும். அதனால காலமெல்லாம் உண்ட அப்படின்னா எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்த அப்படின்னு அர்த்தம். அப்போ பரமகாரணிக்கு நான் பரம உபகாரம் செய்தோம்னு அர்த்தம். ஆனால் பிள்ளால் வந்து பரமகாரணிகனாய் ஆசிரியர் வசலனாய் இருந்த திருவண்ணூர் நாதனை கண்டு பாடம் கைதொழுந்து பனீர் அடியேன் திறம் என்கிறாள் அப்படின்னு சாதிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே பரமகாரம் மிக்கனாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாதன் யாரும் நம் பெரும் ஆணை கண்டு நந்திருமான் அடுத்தது என்ன பெருமான் நமக்கை பெருமான் ஆசிரிட வச்சலனாய் இருந்தா வாக்கள் ரொம்ப ரொம்ப சிநேகம். அதனால அவர்கள் இருந்த இடத்துலயே வந்து இருக்கான், அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு சேவையெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால நாம கூட நம்பெருமான் சொல்லிக்கிறோம்னு பாருங்க, எப்பிரமான பற்றி நம்பெருமான் சொல்றதுக்கு எந்தவித யோகியத்தையும் கிடையாது. வித்திய சூரியர்களுடைய நாயகன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், அதே போல அதே முடியே எல்லா பக்கமும் ஒரே வானரங்களா திரிஞ்சிட்டு இருக்காங்க. திருவானந்திராட்டியும் திரிஞ்சு இருக்கச்ச ஆடரங்கள் கைங்கரியம் பண்றதுக்கு திரும்பி இருந்தது இல்லையா, சீதா பிராட்டியை பார்த்து பெருமாளுக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலு திக்குலையும் அனுப்புற, நாலு திக்குலையும் மொத்தம் வானரங்களும் எல்லாம் போய் சீதா பிராட்டியை தேடி தேடி போச்சு இல்லையா. அந்த மாதிரி இப்ப இந்த நாயகி என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் நாயகனும் திரும்பி இருக்கும்போது நமக்கு காரியத்தை சாதித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பட்சிகள்லாம் இருந்து அந்த சஞ்சரிக்கேன் இருக்கு. இப்ப பார்த்தா ஒரு பட்சிகளை வயல்களை பார்த்தோம்னா ஏகப்பட்ட பட்சிகள் உண்டு, செய்களோடு உடல் உள்ளினங்கால் வயல்களிலே கூட்டம் கூட்டமாக எங்கு பார்த்தாலும் அங்கேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பக்ஷிகளே பக்ஷி ஜாதிகளே என்ன செய்யணும் கேட்டா, சிறந்த செல்வம் மருகு திருவன் வண்டூருறையும், நல்ல செல்வம் ஆச்சரியமான பெருமை வைபவம். முன்னாடியே சொன்ன மாதிரி வேதம் வேண்டியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கு, நூறு பக்கம் பார்த்தா சசிய சமிருத்தி எல்லாம் இருந்துருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா குரு சமிருத்தி எல்லாம் இருக்கு, இன்னத்துக்கும் எந்த குறவும் ஒரு பக்கம் வர தன சமிருத்தி எல்லாம் இருக்கு எல்லாருக்கும். ஆனா செல்வத்தில் எந்த குறவும் கிடையாது. மருகு அப்படின்னா செழித்திருக்கிறேன் அர்த்தம், சிறந்த செல்வம் மருகு, சிறந்த செல்வம் செழித்திருக்கிறேன்னு சொல்றேன். மருகுனா செழித்திருக்கிறேன் அர்த்தம், அப்புறம் சிறந்தன அர்த்தம் அப்படின்னா அனுரூபமான தன்னுடைய மகாத்மியத்துக்கு அனுரூபமான செல்வம் வர்த்தித்திருக்கிற திருவன் வண்டூரிலே அப்படிங்கிறார். அதாவது சிறந்த செல்வம்னா எந்த அளவு சிறந்ததா இருக்கும் பார்க்கணும். ஒரு செல்வத்துல சிறந்த செல்வம் எது சொல்றது அப்படின்னா எந்த அளவு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்ல, ஒரு சாதாரணமானவரை ஏழை ஏழை கிராமத்துல இருக்கோம், அவர்கள் போய் சம்பாவனை ₹100 ஒண்ணு இல்லாத கிராமம் இருக்க சம்பாவனை ₹100 ரொம்ப பணம் சுத்தப்படுது. இதே இன்னும் கொஞ்சம் நல்ல பணக்காரதா இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு குறவும் இல்லாமல் இருக்கிறவர்னா அவர் இந்த ₹100 பார்த்தா சந்தோஷம் பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த செல்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா, மினிமம் ₹500 பார்த்தாதான் அவருக்கு சிறந்த செல்வம் அப்படின்னா. இந்த மாதிரி நல்ல பெரிய கம்பெனி கம்பெனிலாம் வச்சுருக்காங்க சார், யாரோ சப்சிட்டி இருக்கார், பெரிய கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க, அவர் தொகை டொனேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்க, டொனேஷன் ₹1000 கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் சிறந்த செல்வம்னா மினிமம் ₹100 வரும், அப்பதான் சிறந்த செல்வம். இல்லட்டா இப்ப செல்வம் வந்துச்சுன்னா சிறந்த செல்வங்கிறது அவ வாழ்க்கைய நிலையை பொறுத்த மாதிரி மாறும். இப்ப இந்த இடத்துல திருவன் கொண்டு சிறந்த செல்வம் என்னன்னு கேட்டாங்க, இந்த பெருமானுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த செல்வம் பெருமான பூதி மாதம் வெற்றி பூதியில அவதி எல்லாத்தையும் தந்துட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமா அவனுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி சிறந்த செல்வம் இல்லை. அவன் சாதாரண ஊர்லாம் அவன் இருக்க முடியாது, ஏழை ரெண்டு நல்லா இருந்தாதான் நித்திய விபூதி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சஷ்டங்கள்லாம் ஏகமா வளர்ந்து சொம்பானது கரைந்து ஆச்சரியமாக அந்த சென்றல் வீசிண்டு அழகா இருந்தால்தான் லீலா விபூதியில் இருந்த பெருமை கிடைக்கும். அதனால நித்திய பூத்திலையும் லீலா விபூத்திலையும் இருக்கக்கூடிய பெருமைக்கள்லாம் ஏற்ற மாதிரி பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லாம் அதான் திருவண்ணூர். அதனால சிறந்த செல்வம் ஏன்னா எம்பெருமானுக்கே சிறந்த செல்வம் அது. நமக்கெல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்னு கேட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா இருந்தா நல்ல ஊரும் செல்வம். ஆனா சீலை குண்டத்தில் வந்து எம்பெருமானே ஒரு சிறந்த செல்வம் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது அனுப்பக்கூடிய ஒரு சிரிப்பு மிக்க ஊர்ல சிறந்த செல்வம் அல்லது திருவன் வண்டு ஒருறையும் கரங்கு சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டு. பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கரம் கரங்கி கொண்டிருக்கு, சுற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு. கரங்குதான் சுற்றுது மலையாள தமிழ்ல உண்டு போகும். அப்போ கரங்கு சக்கரத்தை ஏன் சுத்தின் இருக்கு அப்படின்னு எப்பவும் தயாரா இருக்கான். விரோதி நிரசன துறையாலே சுரடா நிற்கிற சக்கரத்தை கையிலே உடையவனான அப்படின்னு எப்பவும் சுத்தின்றது. ஏன்னா திடீர்னு சுத்த ஆரம்பிச்சு அப்புறம் போய் ஒரு இடத்துல உட்கார கொள்ளணும் எல்லாம் இருக்கல, அதனால எப்பவும் சுத்தின்றே இருக்கு. அப்பதான் திடீர்னு முதலே அடிச்சாம யாராவது அடிக்க வேண்டியவன நம்ம சக்கரம் எல்லாம் நம்ம கையில சக்கரம் எல்லாம் கீ குரு சுத்த வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அக்கையெல்லாம் சொல்லிட்டு உள்ள கழிக்கும் போது ஆசிரிய விரோதி நிரசனார்த்தமான துறையாலே அரவிந்த சதுச திவ்ய வதனான எம்பெருமானை கண்டு இறங்கி நீ தொழுது பணியில் அடியன் இடர் என்கிறாள் அப்படின்னு. கரம்பு சக்கரக்கைன்னு பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கையில இருந்து வெளிப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தாங்காதான், எப்பவுமே தயாராக சுற்றி கொண்டே இருக்கும் சக்கரம் குரு. அப்போ நினைச்சா ஒரு உடனே அங்கிருந்து போய் ஒரு க்ஷண காலத்துல இந்த விரோதியினுடைய சிரசை அது அறுத்துடும், வேறு அறுத்துவிடும். அது எம்பெருமானை அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, முதல் பாசத்திலேயே நம்ம பார்த்தோம் சக்கரத்தை கையிலுடையவன் கனிவாய் பெருமான் சொன்னா எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்கிறது. சக்கரம் கையில இருக்குன்னா அதனாலே ஆச்சரியமான திருமேனியை உடையவன் அப்படின்னு, அழகான திருமேனியை உடையவன். அதான் திருவாழியை திரு அணிகலனா அதை உடையனாய், அந்த சக்கரங்கிறது ஆயுதங்கிறதுக்கு மேல ஆபரணமா இருக்கான். அப்புறம் கனிவாய் பெருமான், கனி போன்ற திருமால் உடையவன்கிறத ஈச உண்மிஷர் அரவிந்த சதுர திவ்ய வதனான என்று அப்படிங்க. கொஞ்சம் மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை பூக்களே இருக்கக்கூடிய தன்னுடைய திருவாயை உடையவன் அப்படிங்கிற. கொஞ்சம் மடர்ந்து இருக்கிற அப்படின்னு கனிவாய் பெருமானை கண்டு திவ்ய வதனம் சொன்னால திருவாய் பவரம் சொல்றாரு, அதை சொல்றார். கரம்பு சக்கர கை கனிவாய் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பணியீர் அடியேன் இடரே. ஏன் ஆனா மிரோட்டம் பார்த்தோம்னா என்ன தோன்றதுன்னு கேட்டா கனிவாய் பெருமான் தான் சொல்றது. ஆனால் இங்க ஆசிரியர்கள்கிட்ட வாசல்யத்தினாலே தன்னுடைய திருக்கோலத்தை பேசுவதற்கு தயாராக பெருமாள் வந்து கொஞ்சம் எப்படியானா சக்கரமானது எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கோ அம்மா பெருமாள் திருவாயத்தை எப்பவுமே பேசுறதுக்கு தயாராக போடும். அதனால கொஞ்சம் செய்யறாங்க, கொஞ்சம் மலர்ந்துருக்கான். ஆணு வாய் திறந்தாலும் நல்லா இருக்காது, மூணு வாய் முடிந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மனது இருக்கணும், ஒரு புன்னகை அப்படின்னு ஒண்ணு வாயில எப்பவுமே இருக்கணும். இந்த அதுதான் அழகா இருக்கும், அதனால அதை சாதிக்கிறேன். இறங்கி நீர் தொழுது பணி அறியே நீர் இறங்க வேணும், கீழே இறங்க வேணும். பட்சிகள்லாம் மேல ஆகாசத்துல போயிட்டு போய் ஆகாசத்துக்கு போய் அங்கிருந்து கீழே இறங்கின்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. அபிமானத்தை விட்டு நன்றாக வணங்கி பிரணாமத்தை பண்ணி இருக்கணும். இன்னொன்னு இறங்கிவா இல்ல என்னுடைய காரியம் உங்களுக்கு அதீனமாம்படி உங்களுக்கு பரதந்திரியான என்னுடைய கிளேசத்தை பணியே சொல்ல வேணும் அப்படிங்கிற இங்கே அடியேன்னு இருக்கு. அடியேன் இடரே அப்படின்னு என்னுடைய துக்கத்தை சொன்னப்ப என்னுடையன்னு சொல்லாமல் அடியேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நான் தாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். இதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, உங்களுக்கு அத்தியந்தம் தாசனாக தாசன்னா இப்ப நாயிகா தாசனாக ஆழ்வார் நாயிகா பகத்துல தாச பூத்தையா அப்படின்னு கேட்டேன். நான் இருக்கும்போது எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அது உங்க கஷ்டமா பாவிச்சு நீங்க போய் சொல்லணும். ஏன்னா தாசர்களுக்கு ஏதாவதுன்னா அப்போ அந்த எஜமானன் கஷ்டப்படுவாங்க, ஐயோ நம்ம தாசனுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நீங்க என்ன பண்ணணும் கேட்டா என்னுடைய காரியம் உங்கள் அதீனமாம்படி உங்களுக்கு பரதந்திரம், எனக்கு ஏதாவது செய்யணும்னா நான் வெறும் தாச மாத்திரம் இல்ல பரதந்திரம். பரதந்திரம் என்ன கேட்டா நீங்க கொடுத்தாதான் எனக்கு எதுவுமே உண்டு, நல்லதோ கெட்டதோ எதுவுமே நீங்கள் கிட்ட வளர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரி பரதந்திரம் போன பாட்டுல சொன்னது தாசத்தம், இந்த பாட்டுல சொன்னது பாரதம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், எனக்கு எதுவும் கிடையாது. பறவைகளுக்கு அதீனம், உனக்கு அதீனம்னா அப்ப எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அது உனக்கும் கஷ்டம். அந்த அளவு உனக்கு அதீனம், அந்த அளவு வாழ்க்கை பாதிப்பான. அதாவது ஒரு வேற காரணத்தான் வச்சுக்கோங்க, வேற காரணம் வேணும் வேற காரணம் இல்லைன்னா அவனுக்கு வேலை கொடுத்து போய் கொடுத்து போடுவான். ஆனால் அவன் பரபத்திரனா இருந்தா வச்சுக்கோங்க, வேற காரணம் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன் வந்துருக்கீங்க, அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவனுடைய யோகக்ஷேமத்தை மொத்தத்தையும் நம்ம பார்த்துக்கோ. அப்ப நீ கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு என்ன வேணும் நான் செஞ்சுறேன் எல்லாத்தையும். அந்த மாதிரி நான் பரதந்திரியா இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க, என் கஷ்டத்தை உங்க கஷ்டமாக நினைக்கிறீர்கள் அப்படி நினைச்சிட்டு போய் சொல்லணும். என்ன கிட்டவே கஷ்டத்தை சொல்லு அப்படின்னா அது கஷ்டப்பட்டு இருக்கான்னு பண்ணா போறாரு. அது இன்னும் கஷ்டமாக பாவித்து அது போய் எந்திரமான அப்படியே போய் விண்ணப்பம் செய்தால் தானே அவருக்கு நன்றாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் புரியும். அதனால அப்படி அடியேன் அப்படின்னா இந்த இடத்துல பரதந்திரியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அத்தியந்தம் அதீனமாக இருக்கக்கூடிய என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். ஏன்னா அத்தியந்தம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனுடைய கஷ்டம் நிறமானதுலான்னு புரியும். அதனால அப்படிப்பட்ட நீங்கள் என்னுடைய கஷ்டத்தை போய் சொல்ல வேணும், நிறுவனம் சொல்ல வேணும் என்பதாக ஏன் மூன்றாவது பாத்திரத்திலே பிரார்த்திக்கிறார். சத்ரித்வா சுவாமி பாவா திபதி சகிதையா ஆச்சாரியர்கள் மூலமாக அடையத்தக்கவன் என்பதை காண்பிக்கும்படியாக ஆழ்வாரானவர் இங்கே பக்ஷிகளை தூது விட்டுக் கொண்டிருக்கிறார். அதே முதல் பாட்டிலே சக்ரித்வா அப்படின்னு கைகொள் சக்கரத்தை உடையவன் என்பதாக சாதித்தார். சுவாமி பாவாது, அப்புறம் வந்து சுவாமி பாவாது நாதன் அப்படின்னு திருவன்வண்டூர் நாதன் நம் பெருமான் அப்படின்னா சொல்லப்படியா உனக்கு சுவாமியா இருக்கிறவன். அது மாத்திரம் இல்லாமல் விபதி சகி தயா ஆபத்திலே சகாவாக, சகானா என்ன அர்த்தம்னா ஆபத்தை தீர்ப்பவன் தானே சகா. அதனால பிரளய காலத்திலே சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துள்ளின சர்வேஸ்வரனாக இருக்கிறபடியினாலே சகியாக இருக்கானான் என்பதுதான். சுவாமி பாபாத் விபதி சகிதையான்னு சேர்த்து சொல்லணும். ஆபத்துல இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவுகிறானே என்பவான். ஏன் உதவுகிறான்னா அவன் சுவாமியானவன் அவன் செய்கிறான், இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யறது இல்லையே. சுவாமியானவன் தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் அவனானே பார்த்துப்பான். அந்த ரீதியில எம்பெருமான் வந்து ஜெகத்துக்கெல்லாம் மொத்தத்துக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லாமல் ரட்சகன்கிறது வேற, ஒரு சம்பந்தியா இருந்து ரட்சகன்கிறது வேற. சம்பந்தம் இல்லாமல் யாருமே அதுவும் ரட்சிக்கணும் ஒரு பக்கம் இருக்கட்டான், ஆனா அம்மா அப்பா குழந்தைய ரட்சிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்க வந்து சம்பந்தம் இல்லாத ரட்சங்கிற சுவாமி பாபா திருப்பதி செய்யா ஒரு உடையவனுடைய உடைமையை உடையவன் அதை ரட்சிக்கிற மாதிரி நம்ம ஆம்னா நம்ம பார்த்து நாம தான் பாத்துக்கிறோம் எந்த குறையும் இல்லாமல். இப்ப பக்கதாரத்துல ஏதாவது கஷ்டம் இருந்தால் ஐயோ வாசல் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றோம். நம்ம தரன்னா கிரகம் உட்பட கிரகத்துல இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லாம ஆம் உட்பட நம்மளுடைய ஆம் நாம தான் பாத்துக்கணும் பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து எல்லாம் என்னுடைய குழந்தைகள் சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாம் என்னுடையது, அதனால நான் தான் இதை ருத்ரமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரளய காலத்தில் வச்சு ரட்சிக்கிறாங்க. அதனால்தான் நம் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நாதன் ஞானமெல்லாம் உண்ட நம் பெருமான் அப்படிங்கிறார். ஞானமெல்லாம் உண்ட அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய அந்த பாவங்கள் தெரியுது, பரம உபகாரத்துவம் தெரியுது. நம் பெருமான் அப்படிங்கும் போது எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் தெரியுது, நமக்கு எல்லாம் சுவாமியா இருக்காங்கிறது தெரியுறதும் பார்த்தோம். சுவாமி தேசியம் என்ன பண்றதுனா ரெண்டுத்தையும் சேர்த்திருக்காங்க. என்ன கேட்டானா மக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறபடினாலே நம்ம வைத்து ரட்சித்தவன் அப்படிங்கிற என்ன கேட்டா தன்னுடைய வஸ்துவை தான் தான் ரட்சிக்கணும். ஆனா சேதனா சேதன வஸ்துக்கள் மொத்தம் ஜெகத் மொத்தம் எம்பெருமானுடைய சொத்தான அப்படின்னால தன் சொத்தை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற முறையினாலே எம்பெருமான் பிரளய காலத்தை வைத்து எல்லாத்தையும் ரட்சித்து அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி கொண்டான். அதே அழகா சாதிக்கிற சுவாமி பாபா சுவாமி பாபம் இருக்கிறபடினாலே இப்படி சரிய ஆபத்துல தோழனாக இருந்து மொத்தத்தையும் ரட்சிக்கிறான். சுவாமி பாபா திபதி சத்தியா பிம்ப திருஷ்யாதரத்வாது. அடுத்த பாட்டு மூணாவது பாட்டுல கனிவாய் பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அங்க கனிவாய் அப்படின்னு சாதிச்சதுக்காக பிம்ப திருஷ்டாதரத்வார் அப்படின்னு கரந்து சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டு பிம்பம் கோவை பழம், கோவை பழம் போல அழகியதான திரு பவளத்தை உடையவன் அப்படின்னு விசாரிச்சுட்டான். இங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்க, கரந்து சக்கரத்தை கனிவாய் திருமாவை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரங்கி கொண்டிருக்க அதாவது சுற்றி கொண்டிருக்க சக்கரத்தை உடையவன் கனிவாய் திருமானு. இதுல அந்த கரந்து சக்கரக்கைங்கிறது அப்படின்னு விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அது முதல் பாட்டிலேயே சொல்லிட்டு அப்படின்னாட்ட சக்ரித்வா தான முதல் பாடத்துல முதல் பாட்டு ஆரம்பம். இதே விஷயத்த ஆழ்வார் வந்து முதல் பாட்டையும் சொல்ற மூணாவது பாட்டையும் சொல்ற. முதல் பாட்டுல சொல்லும் போதும் இந்த சக்கர கையோடு உடையவன் கனிவாய் பெருமான் அப்படின்னு தானே முதல்ல சொன்ன. கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு அப்படின்னு சொன்ன. கைகொள் சக்கரத்து கனிவாய் பெருமான் இந்த பாட்டுல என்ன சொல்ற அப்படின்னா, கரந்து சக்கரத்தை என் கனிவாய் பெருமான் அப்படிங்கிற பெருமானை பற்றி திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத முதல் பாட்டுல அந்த சக்கரத்தை சொல்றதுல காப்பிடியும், இந்த பாட்டுல அவனுடைய பிம்பதிஷா நடப்பார் அப்படின்னு அவனுடைய திருப்பவளை செவ்வாயை சொல்வதிலே காத்திரியம் என்பதாக அழகாக பிரித்து அதே சமயம் ரெண்டு பாகத்தில் தாக்கடிக்கும் கொண்டு வந்து வச்சுட்டாரே சுவாமி தேசியம். அதுதான் ஆச்சரியம், அதுதான் தாக்கடி ரத்னா அப்படிங்கிறது. இதுவும் கிடைச்சது, அதுவும் கிடைச்சிருந்தும் கிடைச்சிருக்கு, ரத்னாவில மொத்தமும் கிடைச்சிரு, மொத்தமான ரத்னமும் எல்லாமும் கிடைச்சிரு. அப்படி இருக்கக்கூடிய எந்தமான ஆனவன் ஆச்சாரியர் மூலமாக அவன் அணுகப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதித்தார். மூணு பாகங்கள் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.